அத்தியாயம் 19. மகிழ்ச்சி மலையில் பயணிகள். அழகான தோட்டங்கள் நிறைந்த மகிழ்ச்சி மலைக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தார்கள். பல மரங்களிலிருந்து பழங்களை பறித்து உண்டார்கள். மர நிழலில் அமர்ந்து களைப்பாறினார்கள். மலை உச்சியில் அருவி, ஞானம், கவனம், உண்மை என்ற பெயருடைய மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். பயணிகளை கண்டவுடன் அவர்களை அன்போடு வரவேற்றார்கள். உணவளித்து உபசரித்தார்கள். கிறிஸ்தியான நம்பிக்கையும் தங்கள் அனுபவங்களை அவர்களுக்கு விவரமாக கூறினார்கள். அவற்றை ஆவலோடு கேட்ட மேய்ப்பர்கள் இரவு தங்கி போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இரவை கழித்தார்கள். மறுநாள் காலையில் எச்சரிக்கை என்ற பெயருடைய குன்றுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கிருந்து பார்த்தபோது சற்று தொலைவில் கண் பார்வையற்ற சிலர் கல்லறைக்கு நடுவே தட்டு தடுமாறியவாறு சுற்றி வருவது தெரிந்தது. யார் இவர்கள் என்று கேட்டான் கிறிஸ்தியர். இந்த மலைக்கும் வரும் வழியில் கற்பாதைக்கு அருகில் புல்வெளி பாதையில் இருந்ததல்லவா, அந்த பாதையில் சென்று சந்தேக கோட்டையின் அரக்கனுடைய கையில் பிடிப்பட்டவர்கள் இவர்கள். அவன் இவர்களுடைய கண்களை குருடாக்கி இப்படி அலைய விட்டு விடுவான் என்றார்கள் மேய்ப்பர்கள். திடுக்கிட்ட கிறிஸ்தியானும் நம்பிக்கையும் ஒருவரொருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் கண்கள் கலங்கின. தங்களை காப்பாற்றிய ஆண்டவரை எண்ணி துதித்தார்கள். பயணிகள் ரெண்டு பேரையும் மேய்ப்பர்கள் மலையின் அருகில் இருந்த ஒரு கதவண்டை அழைத்து சென்றார்கள். கதவை திறந்து உள்ளே பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். உள்ளே மிக ஆழமான பள்ளம் காணப்பட்டது. கருமை நிற புகை வெளி கிளம்பியது. நெருப்பு எரிகிற இறைச்சலும் கேட்டது. வேதனையில் புலம்புகிறவர்களின் கூக்குரல் கேட்டது. இது எந்த இடம் என்று கேட்டான் கிறிஸ்தியான். இது நரகத்திற்கு போகும் ஒரு குறுக்கு வழி. பாசாங்கு செய்பவர்களின் வாசல் என்பது இதற்கு பெயர் என்று விளக்கினார் மேய்ப்பர்கள். பிறகு பயணிகளை தெளிவு என்ற மலை முகட்டிற்கு அழைத்து சென்றார்கள். ஒரு தொலைநோக்கியை அவர்கள் கையில் கொடுத்து, இதோ இதன் மூலம் பார்த்தால் மோட்சத்தின் வாசல் தெரியும் என்று கூறினார்கள். ஆனால் பதட்டத்தின் காரணமாக பயணிகளின் கை நடுங்கியது. அதனால் அவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. பயணிகள் மேய்ப்பர்களிடமிருந்து விடை பெறும் வேலை வந்தது. மேய்ப்பர்களில் ஒருவன் அவர்கள் இனி செல்ல வேண்டிய பாதையின் வரைபடம் ஒன்றை அவர்களிடம் கொடுத்தான். மற்றொருவன் முகத்துதி என்பவனை குறித்து எச்சரிக்கையுடன் இருக்கும்படி ஆலோசனை கூறினான். மூன்றாம் அவன் மயக்க நிலத்தில் படுத்து உறங்கி விடாதீர்கள் என்று எச்சரித்தான். நாலாவது மேய்ப்பன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தான்.